சிவநாமம் தினம் சொல்லி வருவேனையா, மன குறையொன்றும் எனக்கில்லை அருணாச்சலா. என் குருவானதோ இந்த அண்ணாமலை, என் குருவானதோ இந்த அண்ணாமலை. என் இருவிழி நீரே குருதட்சணை, என் இருவிழி நீரே குருதட்சணை. சிவநாமம் தினம் சொல்லி வருவேனையா, மன குறையொன்றும் எனக்கில்லை அருணாச்சலா. அதில் செடி பேசுது, இந்த மலை பேசுது, அதில் செடி பேசுது. இங்கு விதை கூடவே தாந்தம் மிக பேசுது. என் அண்ணாமலை காற்று மோமெங்குது. தவ முனி யோகிகள் தினம் வலம் வந்ததால் இந்த மலை எங்கிலும் சுக மனம் வீசுது. ஏனென்று புரியாமல் மனம் நடுங்குது, அறியாமல் சிவநாமம் வெளிவந்தது. சிவநாமம் தினம் சொல்லி வருவேனையா, மன குறையொன்றும் எனக்கில்லை அருணாச்சலா. என்ன வரம் வேண்டினும் அது உடன் கிடைக்குது. அள்ள குறையாததாய் வளம் வளர்ந்தோங்குது. செய்யும் செயலோங்கி புகழோடு பொருள் சேருது. என் அண்ணாமலையாரின் அருள்தானது. கிரி வளம் செய்ததால் நான் நலம் காண்கிறேன். குரு அருணாச்சலம் புகழ் தினம் பாடுவேன். என் மனதோடு தினந்தோடு தினம் சொல்லி வருவேனையா, மன குறையொன்றும் எனக்கில்லை அருணாச்சலா. என் குருவானதோ இந்த அண்ணாமலை, என் குருவானதோ இந்த அண்ணாமலை. என் இருவிழி நீரே குருதட்சணை, என் இருவிழி நீரே குருதட்சணை.